பிரதீப், இந்த பயிர் நல்லா தான் வந்திருக்குது. இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த வேலையுமே நீங்கள் செய்யலை, வந்திருக்கிறது எவ்வளோ வந்தாலும் லாபம் தான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஒரு எந்த வித உழைப்புமே இல்லாமல் வெறும் விதைப்பு அறுவடைங்கிற முறையில் வருது. நீங்கள் எங்கே வேணாலும் சுதந்திரமாக வேலைக்கே போகலாம் உங்கள் தோட்டத்தை விட்டுட்டு, அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா ஒரு இப்போ நவீன கால விவசாயியாக இருந்தால் அந்த தோட்டத்தை பார்க்காம அவனால் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த பயிர் அவனுடைய கண்காணிப்பிலேயே இருக்கணும். அவனுடைய ஆயுள் முழுவதும், அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பயிருடனாகவே செலவாகும். ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலையில் நீங்கள் எப்போவாவது ஏதோ ஒரு சுற்றுலா போய் வேடிக்கை பார்க்க போகிறது மாதிரி போய் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி அதுக்காக எந்த விதமான உடல் உழைப்போ பொருள் உழைப்போ மிக பெருசே இல்லை. அந்த காலங்களெல்லாம் நீ வேங்க நீங்கள் வேறு எங்கே வேணாலும் நல்ல முறையில் வேலை செஞ்சு சம்பாதிக்கவும் செய்யலாம். சரியா? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சூழலை வடிவமைச்சிருக்கீங்க. நிச்சயமாக அதில் ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கிறதுக்கான அடிப்படை உத்திகளையெல்லாம் நம்ம கட்டமைக்கிறோம். ஆண்டுக்காண்டு அந்த விளைச்சலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்படித்தான் தமிழர் வளர்மை எந்தவித செலவும் இல்லாமல், எந்தவித பாதிப்பும் இல்லாமல், வளர்ப்பவனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவனை தனக்கு அடிமையாக்கி கொள்ளாமல், நவீன கால வேளாண்மை போல், நவீன கால ஆடு வளர்ப்பை போல், நவீன கால கோழி வளர்ப்பை போல, வளர்ப்பவனுடைய ஆயுள் தன்னுடனேயே அழிந்து போகுமாறு, தன்னுடனேயே கழிந்து போகுமாறு, தனக்காகவே அவன் வாழ்நாள் முழுவதும் காத்திருக்குமாறு செய்கின்ற ஒரு வேலையை நிச்சயமாக உங்களுடைய வேளாண்மை உங்களுக்கு செய்யலைங்கிறதே மிகப்பெரிய சிறப்பு. நன்றி, வணக்கம்.